இசை பாடும் ஒரு காவியம் இது ரவிவர்மாவின் ஓவியம். பாசம் என்னும் ஆலயம் உனை பாட வேண்டும் ஆயிரம். தென் பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே, தென் பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. அன்பு கொண்டு பாடிடும் அண்ணன் என்னை பாரம்மா.